യസ്യാനുഭാവമധിഗന്തുമശക്നുവന്തഃ മുഹ്യന്ത്യഭംഗുരധിയോ മുനിസാർവഭൗമാഃ തസ്യൈവ തേ സ്തുതിഷു സാഹസമശ്നുവാനഃ ക്ഷന്തവ്യ ഏഷ ഭവതാ കരിശൈലനാഥ. ശ്രീ വരദരാജ പഞ്ചാശത്ത് രണ്ടാമത്തെ പദ്യം. മുതൽ പദ്യത്തില് ദ്വിരത ശിഖരി സീംനാന്ന് ആരംഭിക്കക്കൂടിയ அந்த பத்தியத்துல கோபி காருண்ய ராசிஹி நஹ குஷலம் கலயதுன் சதிச்சர். அந்த காஞ்சிபுரத்தில் பிரம்மாவின் யஜ்ஞத்தில் தோன்றிய அந்த எம்பெருமான், பிராட்டியோடு கூடிய எம்பெருமான், அவன் ஒரு காருண்ய ராசி, கருணை கடலா இருக்கான், நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும் பிரார்த்திச்சர். தனக்கு மட்டும் வேண்டல, நஹான்னு பதம் போட்டுண்டார். நஹான்னு சொன்னா ஷஷ்டிலையும் எடுத்துக்கலாம், சதுர்த்திலையும் எடுத்துக்கலாம். சதுர்த்தியில சொல்லச்சு மஹ்யம்மே அஸ்மபியம் நஹ, ஷஷ்டியில சொல்லச்சு மமமே அஸ்மாக்கம் நஹ. நான்காம் வேற்றுமை ரொம்ப பொருத்தமா இருக்கும், ஆறாம் வேற்றுமையும் எடுத்துக்கலாம், பொதுவாக எடுத்துக்கிறது உண்டு. மம தேஹி அப்படின்னு ஸ்லோகங்கள்ல பார்க்கிறோம். இப்ப இந்த இரண்டாவது பத்தியத்துல ஸ்துதியை பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்துதியை பண்ண ஆரம்பிக்கச்சு கவிகளுக்கு தங்களுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்துறது ஒரு வழக்கம். நெய்ச்சான சந்தானமானது ஒரு பாவம், அது எல்லாருக்கும் இருக்கணும். எம்பெருமான் நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டவன், அவனை நம்ம ஸ்துதி பண்றோம்னு சொன்னா நம்மளால ஸ்துதி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எழுகிறது. ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை சாதிக்கிறார். ஸ்ருதிகள் கூட இன்னும் எம்பெருமானுடைய பெருமையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றன கவிகள் நிர்வாகம் என்றார். அப்ப முனி சார்வபௌமாக சொல்லப்படுறார். முனி சிரேஷ்டர்கள், அவதார புருஷர்கள் கூட எவனுடைய பெருமையை அறிவதற்கு முடியாமல் மயங்குகின்றனரோ, முடியலையேன்னு முக்கியந்தின் சொல்லப்படுறார். அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை துதிப்பதற்கு ஒரு தைரியத்தை, தைரியம் இந்த இடத்துல சொன்னா அசட்ட தைரியம் சொல்லுவார். ஏன்னா பெரியவாளாலே பண்ண முடியல, அப்போ ஒரு சின்னவனா இருக்க வந்து நான் பண்றேன்னு சொன்னா அது ஒரு சாகசம்னு சொல்லுவார். அந்த சாகசத்தை மேற்கொண்டுள்ள இவன், தன்னை அகம்னு சொல்லல, இவன் உம்மால் மன்னிக்கப்பட வேண்டியவன் கரிசைல நாத அப்படின்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். அஸ்திகிரி நாதனே, உன்னை துதிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டுள்ள இவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். ஏன்னா உன்னோட புகழை முனி சிரேஷ்டர்களாலும் அறிய முடியாத அந்த புகழை துதிப்பதற்கு இவன் சாகசம் புரிகிறான் அப்படின்னு தாத்பரியம். இதுதான் அந்த பத்தியத்துக்கு சுருக்கமான அர்த்தம். அப்ப க்ஷந்தவ்யஹா, க்ஷந்தவ்யஹா தான் அன்பயத்துல கடைசி பதம். பொறுக்கப்பட வேண்டியவன், படித்தவ்யம் அப்படின்னு சொன்னா படிக்கப்பட வேண்டும், இது தவ்யத்து பிரத்தியம் பேர். இதுக்கு அது ஒரு விதிய இல்ல பிரார்த்தனா, பாசிவ்ல அது கர்மணி பிரயோகத்துல. படித்தவ்யம்னா படிக்கப்பட வேண்டும், க்ஷந்தவ்யஹான்னு சொல்லிச்சு மன்னிக்கப்பட வேண்டும் அல்லது பொறுத்தருளப்பட வேண்டும் தாத்பரியமா இருக்கு. யாருன்னு கேட்ட ஏஷஹா, ஏஷஹனா ஏதர் சப்தத்தினுடைய பிரதமா பக்தி ஏக்க வச்சனம் புல்லிங்கத்துல. அது கவிகளுக்கு ஒரு பாவம் உண்டு, தங்களை பத்தி சொல்லச்சே உத்தம புருஷத்துல விவகாரம் பண்ண மாட்டா, அத பிரதம புருஷால போடுவா இவன் அப்படின்னு சொல்லிப்பா. ஏஷஹா க்ஷந்தவ்யஹா, யாரால், பவதா, பவதான உம்மால், பவத் சப்தம் புல்லிங்கத்துல பவான் பவந்தோ பவந்தகன்னு போகும், அதனுடைய திருத்தியா பக்தி ஏக்க வச்சனம் பவதா உம்மால் பவதா ஏஷக க்ஷந்தவ்யஹ. ஏன் க்ஷந்தவ்யஹன்னு சொன்னா சாகசம் அஷ்ணுவானஹா. சாகசம்னு சொன்னா ஒரு பெரிய செயலை புரியறதுக்கு உண்டான ஒரு துணிவு. எப்ப சாகசம்ன்ற பதம் வரும்னா அதை பண்ண முடியாதவன் அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அந்த சாகசத்தை அஷ்ணுவானகன்னு சொன்னா அடைந்தவன் அர்த்தம். இது சத்ரந்தம், அஷ்ணு ஒரு தாத்து இருக்கு, அந்த தாத்துக்கே வியாப்தவ் அதாவது அடைதல் அர்த்தம் உண்டு. அஷ்ணுவானகன்னு சொன்னா அது ஒரு அந்த சத்ரு பிரத்தியம் ஷானஸ் பிரத்தியம் போய் இது ஆத்மனை பத தாத்து. ஷானஸ் பிரத்தியம் இருக்கிறதுனால அஷ்ணுவானகன்னு சொன்னா அடைந்து உள்ளவனாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த சாகசத்தை தைரியத்தை அடைந்தவனாக இருக்கக்கூடிய இவன், அந்த துணிவை மேற்கொண்டவனாக இருக்கக்கூடிய இவன் அர்த்தமாகுது. எதை எதில் துணிச்சல் அப்படின்னு கேட்டா ஸ்துதிஷு. ஸ்துதிஷுன்னு சொன்னா ஸ்துதிஹி. ஸ்துதிஹின்றது ஸ்ரீலிங்க பதம், அதனுடைய சப்தமி பக்தி பகுவச்சனம். ஸ்துதிஷுன்னு சொன்னா அந்த இடத்துல அது ஹேத்து ஹேத்து அர்த்தமா இருக்கு. ஸ்துதியை ஸ்துதிகளை மேற்கொள்வதற்கு, ஸ்துதியை மேற்கொள்வதற்கு அல்லது ஸ்தோத்திரத்தை செய்வதற்கு, ஸ்தோத்திரங்களை செய்வதற்கு வச்சுக்கலாம். யாருடைய தே, தவ தே, தவ தேனா உன்னுடைய அர்த்தம். யுஷ்ம சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உன்னுடைய, நீ எப்படிப்பட்டவன் சொல்றதுதான் அந்த மேல இருக்கக்கூடிய பதங்கள்லாம். கரிசைலநாத அப்படின்னு சம்போதன பதம் போட்டுக்கிறார். கரின்னா யானைக்கு பெயர், கரின் அப்படின்னு பேர் அதுக்கு. கரத்தை உடையதனால் கரின்னு பேரு. அப்ப மனுஷாளுக்குன்னு கரம் இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கோ அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்லாத இடத்துல, அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொல்றதா வச்சுக்கலாம். ஏன்னா விலங்குகளுக்கு பொதுவா கைகள் கிடையாது, கால்கள் தான். அப்படி இருக்கச்சு ஒரு கரத்தை உடையதுன்னு சொன்னாலும் அதுக்கு கரின்ற பெயர் வந்துதான் வச்சுக்கலாம். அப்ப கரின் அப்படின்னு சொன்னா யானை. கரி ஷைல, ஷைலன்னு சொன்னா அப்ப அத்திகிரி, ஹஸ்திகிரின்னு அர்த்தம். கரி ஷைலன்னு சொன்னா ஹஸ்திகிரி. நாதனா நாதனே தலைவனே. அந்த ஹஸ்திகிரிக்கு நாதனாக தலைவனாக விளங்கக்கூடிய சுவாமியே. அபங்குரதியா, அபங்குரன்னு சொன்னா பங்கம்னாலே ஒரு பிளவு, ஒரு பிளவுன்னு வச்சுக்கலாம். பங்குர பங்குரன்னா பிளவை உடைய அல்லது எளிதாக பிளக்கக்கூடிய, ஃப்ரெஜைல்னு சொல்லலாம், வீக்னு சொல்லலாம். அபங்குரன்னு சொன்னா ஸ்ட்ராங், தடை இல்லாதன்ற அர்த்தம். பங்கம் சொன்னா தடைன்னு வச்சுக்கலாம். அபங்குர பங்குரன் சொன்னா தடையை உடையது, அபங்குரன் சொன்னா தடை இல்லாதது. தீ தீன புத்தி அறிவு ஞானம். அப்ப தீ தீஹி தியவ் தியகன்னு போகும் அது. அப்ப அபங்குர தியகன்னு சொன்னா தடையற்ற ஞானத்தை உடையவர்கள்னு அர்த்தம். யாருக்கு போறது விசேஷமா? அது முனி சார்வபௌமாக. சார்வபௌமன்னு சொன்னா மிகச் சிறந்தவன் அர்த்தம். சார்வபௌமாகான்னு சொன்னால பண்மையில இருக்கு மிகச்சிறந்தவர்கள். முனி ஏற்கனவே முனி, அந்த முனிகள்லயே சார்வபௌமால இருக்கக்கூடியவா முனிசிரேஷ்டர்கள், வியாசர் வால்மீகி ஆழ்வார் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுல முனி சார்வபௌமாக எஸ்ய அனுபாவம், எஸ்யன்னு சொன்னா எது சப்தம், எவனுடைய அப்படின்னு அர்த்தம். ஷஷ்டி பத்தி ஏகவச்சனம். அனுபாவம்னா பெருமை. கிருஷ்ணான்வயேன ததத்தியும் யமுனானுபாவம் நாங்க கோதாசுரத்தில் பார்த்தோம். அனுபாவம், அனுபவம்னா பெருமை, அனுபவத்தை பெருமையை, எவனுடைய பெருமையை. அதிகந்தும், அதிகந்தும் துமுனந்தம், அதாவது இந்த கச்சு தாத்து இருக்கு இல்லையா, கம் கச்சுன்னு சொல்லுவோம். கச்சத்தின்னு சொன்னா செல்கிறான், அதோடு கூட அதின்ற உபசர்க்கத்தை சேர்த்தா அடைதல், அறிதல் அர்த்தத்தை கொடுக்கறது. அடைதல் இல்ல அறிதல் வச்சுக்கலாம். கந்தும்னா செல்வதற்கு, அதிகந்தும்னா அடைவதற்கு அல்லது அறிவதற்கு. அப்ப அதிகந்தம் சொன்னா துமந்தம், அது அறிவதற்கு, பெருமையை அறிவதற்கு. அஷக்னுவந்தா ஷக்னோத்தின் தாது, ஷக் அதாவது முடியும் அர்த்தத்துல, கேப்பபிள் அர்த்தத்துல வரும் அது. ஷக்னோத்தின்னு சொன்னா ஹீ இஸ் கேப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஷக்னுவன் அப்படின்றது அதனுடைய சத்ரந்தம், சக்தி உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தமா இருந்தது. ஷக்னுவன் வந்தௌ ஷக்னுவந்தஹான்னு சொல்லிச்சு சக்தி உடையவர்களாக அப்படின்னு தாத்பரியமா இருந்தது. இப்ப அஷக்னுவந்தஹன்னு சொல்லிச்சு அதனுடைய நெகட்டிவ், இயலாதவர்களாய் அர்த்தம். அதாவது ஷக்னுவந்தஹன்னு சொன்னா இயன்றவர்களாய், அஷக்னுவந்தஹன்னு சொன்னா இயலாதவர்களாய். எவனுடைய பெருமையை அறிவதற்கு இயலாதவர்களாய் இருந்து கொண்டு முஹ்யந்தி, முஹ்யந்தின்னு சொன்னா மயங்குகின்றனர்னா முடியலையேன்னு ஒரு மயக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். முஹ்யதி முஹு தாது, முஹ்யதி முஹ்யதஹ முஹ்யந்தி. தஸ்யைவ தே, தஸ்யைவ அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய உன்னுடையதான ஸ்துதிஷு, உன்னை ஸ்தோத்திரம் புரிவதில் ஒரு சாகசத்தை மேற்கொண்டுள்ள நான் மன்னிக்கப்பட வேண்டியவன் தாத்பரியமாறுது, அல்லது இவன் மன்னிக்கப்பட வேண்டியவன் தாத்பரியமாறுது. அன்வைத்த பார்த்தோம்னா கரிசைலநாத, அபங்குரதியக, முனி சார்வபௌமாக, யஸ்ய அனுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தஹ அசக்னுவந்தஹ சந்தஹன்னு பதத்தை நம்ம அத்தியாரம் பண்ணிக்கு வந்தத்துல சன் சந்தோ சந்தஹன்னு முஹ்யந்தி தஸ்ய ஏவ தே ஸ்துதிஷு சாகசம் அஷ்ணுவானஹ ஏஷஹ பவதா க்ஷந்தவ்யஹ கரிசைலநாத அத்திகிரீன் நாதனே அபங்குரதியஹ தடையற்ற ஞானத்தை உடையவர்களான முனிசார்வபூமாக மிகச்சிறந்த முனிவர்களும் யஸ்ய அனுபாவம் அதிகந்தும் எவனுடைய பெருமையை அறிவதற்கு அசக்னுவந்தஹ இயலாதவர்களா இருந்து கொண்டு முஹ்யந்தி மயங்குகின்றனரோ தஸ்யேவ தே அம்சனா அப்படிப்பட்டவனாகவே இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்துதிஷு உன்னை ஸ்துதி புரிவதில் சாகசம் அஷ்ணுவானஹ ஒரு துணிவை மேற்கொண்டுள்ளவனாக இருக்கக்கூடிய ஏஷஹா இவன் பவதா உம்மாலேயே க்ஷந்தவ்யா பொறுக்கப்பட வேண்டியவன்னு முதலே தன் ஸ்துதி பண்ண போதே ஒரு அபராதம்ன்ற ரீதியில அதற்கு ஒரு முன்னாடியே ஒரு ரைடரோடு ஆரம்பிக்கிறார் என்னை மன்னித்துள்ள வேண்டும்னு. இதுதான் இரண்டாவது பத்தியத்தினுடைய தாத்பரியமா இருக்கு அர்த்தமா இருக்குது.